ஆக கௌதமருக்கு ஆசையை உண்டாக்கிட்டு இந்த ரஜசு தூளி. அப்புறம் கல் இருக்க, கல் எங்கேயாவது பெண்ணுறவு தடையுமா? வேடிக்கை பாருங்க, இந்த தூளி பட்ட உடனே ஒரு கருங்கல் பெண்ணாக மாறி உயிர் தெழுந்தது. அது ஒரு பைசித்திரியம் இந்த ரகசியத்துக்கு. அப்புறம் மிக கடினமாக இருந்த அந்த கருங்கல் மிருதுவாக மென்மையாக ஆயிற்று. இதுவும் ஆச்சரியம். அப்புறம் விரக்தாளா இருக்கிறவாள் ஆசையோடு கூடினவளாக ஆச்சு. விரக்தாளா இருக்கிறவா எதுவும் வேண்டான்னு உதறி மோட்சத்துக்கு போகணும்னு உபாயம் பண்ணிட்டு இருக்கிறவா, அவளுக்கு ஆசையை உண்டு பண்ணிச்சு. அதுக்கு அப்படின்னா முனிவர்களுக்கெல்லாம் மோட்சத்தில் பற்று ஏற்படும் முடியாக பண்ணிச்சு. ஆசையோடு யார் இருக்காளோ அவளுக்கெல்லாம் வைராக்கியம் வர முடியாது பண்ணிச்சு. மக்கள் எல்லாம் ஆசையோடு இருக்கா சம்சாரத்தில் பண்டத்தில் விழுந்து விழுந்து சொல்லிட்டு இருக்காது இல்லையே, அது வேணும் இது வேணும். அவளெல்லாம் என்ன பண்ணிச்சு, தூளி பட்ட உடனே அவளெல்லாம் விரக்தாளாக ஆகி பெருமாளத்தார் வேறொன்றும் எல்லாவற்றையும் ஆசையை விட்டு வைராக்கியத்தோடு கூட உபாய அனுசாரம் பண்ணி எல்லாரும் மோட்சத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டான். ஆக என்ன தெரியுது, ரஜோகணமானது ஆசைய உண்டாக்கக்கூடியது இல்லையா, அதே ரஜோகுணம் இங்க ஆசைய போக்கிட்டு. ரஜோகுணம் இங்க என்ன வச்சுக்கணும், ரஜசு என்கிற பாதுகா ஜூலியானது என்ன எல்லோருடைய ஆசையும் போக்கி இது பண்ணிட்டு மோட்சம் கிடைக்க முடியாது பண்ணிட்டு. ஆக இந்த இடத்துல கௌதமருக்கு மாத்திரம் ஆசை உண்டானது ஒரு விதிவிலக்காக வச்சுக்கணும். பொதுவாக எல்லோருக்கும் ஆசையற்ற தன்மையை உண்டாக்குறது, கௌதமருக்கு மாத்திரம் விதிவிலக்காக ஆசையை உண்டாக்கிட்டு என்று கொள்ளலாம். இந்த இடத்துல ரஜனி விகம காலே ராமகாசாம் வசந்த குஷிகதனயமுஷ்யாஹ பாதுகே பாவயந்தே உபல சகல சக்தைஹி துப்பராகைர காண்டே ஜனித முனிகளத்தான் கண்டகாரண்ய பாகாம். ஸ்லோகம் 376. ரஜனி விகம காலே ராமகாசாம் வசந்த குஷிக தனய முச்சியாக பாதுகே பாவயந்த உபல சகல சக்தைஹி தொற்பராகிர காண்டே ஜனித முனிகளத்ரான் தண்டகாரண்ய பாகான். ஸ்லோகம் 376. ரஜனி விகம காலே, ராத்திரி போகின்ற காலத்துல, அதாவது விடியற் காலையில எல்லாரும் என்ன பண்றார், ராமகாசாம் படந்தா ராமச்சரித்திரத்தையே நினைச்சு சொல்லிட்டு இருக்கா எல்லாரும். யாரு, குஷிக தனயமுச்சியாக விஸ்வாமித்திரருடைய உள்ள பிள்ளைமார்கள் இன்னும் மற்றும் உள்ள ரிஷிகள் எல்லாரும் என்ன பண்றா, ராமச்சரித்திரத்தையே சொல்லிட்டு இருக்கா. அதனால பாதுகே பாவயந்தே, பாதுகா தேவி எப்ப பார்த்தாலும் உன் சரித்திரத்தை தான் மருகிகள் எல்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்கா. இந்த இவர் இருக்கார விஸ்வாமித்திரர், அவர் கூட உபல சகல சக்தைஹி பராகைர காண்டே. என்ன ஆச்சரியம், எதிர்பாரா முன்னாடி எதிர்பார்க்கல, இந்த சிலை பெண்ணாகும் என்று எதிர்பாராமல் திடீர்னு உயிர் தெழுந்தது பெண். எதனால, உபல சகல சக்தை கல்லுல பட்ட தூளியினால பாதுகா தூளியினால தொற்பராகை உன்னுடைய தூளியினால எதிர்பாராமல் பெண்ணிய பெண்ணாகி ஜனித முனிகளத்ரான் அதே கௌதமரம் ஏற்றுக்கொண்டார். இதெல்லாம் எங்க நடந்தது, தண்டகாரண்ய பாகான், தண்டகாரண்யத்துல நடந்தது. ஆக தண்டகாரண்யத்துல இந்த அகல்யா சாப்பு விமோசனம் நடந்ததுங்கிற சமாச்சாரத்தை எல்லாரும் அதையே சொல்லிட்டு இருக்கா. ராமசஞ்சாரம் இல்ல அகாண்டேங்கிறதுனால ராமசஞ்சாரம் இல்லாத காலத்துல கூட முன்னாடி நிகழ்ந்த அகல்யா சாப விமோசனத்தை நினைச்சுட்டே இருக்கா. அதே மாதிரி அது நடந்த அந்த கௌதமாசிரமம் இருக்க அந்த ஆசிரமத்தையும் நினைச்சுட்டு இருக்கா. அப்புறம் அந்த ஆசிரமம் இருந்தது அந்த தண்டகாரண்யம் அந்த காட்டியும் நினைச்சுட்டு இருக்கா. இப்படியா நினைச்சுட்டு ராமச்சரித்திரத்தை பாடுகிறா இருக்க. விஸ்வாமித்திரர் கடைசியில் எங்க போனார் அப்படின்னு கேட்டவனாக்க, இமயத்துக்கு போயிட்டா கடைசியில அப்படின்னு கதை வருது. இமயத்துக்கு போனாலும் கூட அவர் இந்த தண்டகாரண்யத்தை தான் மனசில் நினைச்சுட்டு இருக்கார். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், ராமனை அழைச்சிட்டு போனோம் ஒரு கல் பெண்ணாகி ஒரு முனிவருக்கு தர்மபத்தினி கிடைத்தாளே, இது ஆச்சரியம் இல்லையா என்று இந்த பாதுகாதோழினுடைய பெருமையே அவர் அங்க நினைச்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அகாண்டே, அகாண்டேனா எதிர்பாராத சமயத்திலே சொல்லிருக்கோம். அதாவது பட்டாபிஷேகம் ஆச்சு, பட்டாபிஷேகம் ஆனவுடனே விபீஷணன் அந்த ராமபட்டாபிஷேகத்திற்கு அப்புறம் அவளுக்கு பாரிதோஷிகமாக சந்தோஷமாக கொடுத்த ரங்க விமானம் இருக்க அதை எழுந்துள்ள பண்ணிட்டு ஆகாய மார்க்கமாக போறார். அப்படி போறபோது ரங்கநாதனுடைய பாதுகா தூள் இருக்க அதெல்லாம் மேலிருந்து எல்லாம் கீழே விழரும். அப்போ இந்த காடியில் எத்தனை பேர் ரிஷிகளாக கவிக்கப்பட்டு கல்லா இருந்திருப்பாருங்க. ஏன்னா ரிஷிகளுக்கு திடீர்னு கோபம் வந்துடும், கோபம் வந்தா பெருசா சபிச்சுடுவா வழக்கம். ஆகினால இது மாதிரி எத்தனையோ பேர் கல்லாக இருந்திருக்கலாம் கண்டகாரண்யத்தில். தெரிஞ்சா மேல விபீஷணன் பெருமாள் ஏற்பட்டு போகச்ச பாதுகாப்பு கீழே விழுந்த உடனே என்னாச்சு, எத்தனை பேர் மறுபடியும் தர்மபத்தினியை பெற்றார்களோ அப்படின்னு சொல்லிக்கிறாளோ, பெற்றையை பெற்று எல்லாரும் சந்தோஷப்படுகிறார்கள் என்று சொல்லும்படியாக இருக்கு. அதனால பாதுகாத்தோழி உன்னுடைய பெருமையானது பிற்காலத்திலும் கூட ராமகதையை பாடிண்டு எல்லோரும் சந்தோஷப்படும்படியாக எல்லோரும் மோட்சரூபமான பெரிய பரம புருஷார்த்தத்தை அடையும்படியாக பண்ணுகிறது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுசந்தித்தபடி சுபசரணிரஜோவிஹி சோபயந்தி தரித்ரீம் பரிணதி ரமணீயான் ரட்சரந்தி புமர்த்தாம் பவசி புவனவந்தியா பாதுகே ரங்கபர்த்துஹு சரணமுபகதானாம் சாஸ்வதி காமதேனுஹு. ஸ்லோகம் 377. சுபசரணிரஜோபிஹி சோபயந்தி தரித்ரீம் பரிணதி ரமணீயாம் ரட்சரந்தி புமர்த்தாம் பவசி புவனவந்தியா பாதுகே ரங்கபர்த்துஹு சரணமுபகதானாம் சாஸ்வதி காமதேனுஹு. ரங்கபர்த்துஹு பாதுகே, ரங்கராஜாவினுடைய பாதுகையே உன் பெருமை எத்தகையது. சுபசரணி ரஜோபிஹி சோபயந்தி தரித்ரீம் உன்னோட ஒட்டின்றிருக்கும்படியான தூசியெல்லாம் இருக்க அந்த பாதுகா தூளி உன் தூளி எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா சுபசரணி ரஜோபிஹி, மங்களத்தை அளிக்கக்கூடியது. அந்த தூளி எப்படி வந்தது, சரணி ரஜோபிஹி வழியில நடக்கிறதுனால உங்ககிட்ட நிறைய தூசியில் ஒட்டிக்கிறது. ஆனா அது எப்பேற்பட்டது அப்படின்னா மங்களத்தை விளைவிக்கக்கூடியது. அப்பேற்பட்ட தூசிகளால நீ என்ன பண்ற, சோபயந்தி தரித்ரீம் பூமியைய அழகுபடுத்துற, தெரிஞ்சா பூமிய சேமத்தை கொடுக்க முடியாது பண்ற. உன் திருவடிப்பட்ட பூமியானது எல்லோருக்கும் சேமத்தை கொடுக்கறது. எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்டா நிறைய சேமம் கொடுத்தோம்னா நிறைய பலங்கள் எல்லாம் கொடுக்கறதுன்னு அர்த்தம். எப்பேற்பட்ட பலத்தை கொடுக்கறது, பரிநதி ரமணீயான் பிரசரந்தி புமர்த்தான் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்று சொல்லக்கூடியதான நான்கு வகையான புருஷார்த்தங்கள் மனிதனாலே விரும்பப்படுபவை, தெரிஞ்சுதா அவைகள் எல்லாவற்றையும் கொடுக்கிறது. அந்த கொடுக்கச்சு அந்த பலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார், பரிணதி ரமணீயான் முடிவில் என்ன எப்போது நிரந்தரமா சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும். முதல்ல சாதாரண பலங்களை கொடுத்தாலும் கூட அந்த பலம் கடைசியில் எங்க போய் முடியும் அப்படின்னு கேட்டோம்னா மோட்சாந்தமான ஐஸ்வர்யத்தை கொடுத்து மோட்சானந்தத்தை கொடுக்கும். ஆகையினால முடிவில் உயர்ந்த பலமாக இருக்கக்கூடிய புருஷார்த்தங்கள் எல்லாம் பிரச்சரந்தி நிறைய கொடுக்கிறேன் நீ அப்பேற்பட்டவள். ஆகினால பவசி புவனவந்தியா பாதுகே ரங்கபர்த்து, அதனால உலகம் முழுக்கலும் உன்னை சேவிக்கிறது. பாதுகாதேவி பாதுகாதேவின்னு உன்னையே சொல்லிக்கிண்டு உன்னையே சேவிக்கிறது. ஏன்னு கேட்டா எல்லா விதமான பலத்தையும் நீ கொடுக்கிறாய். யாருக்கு கொடுக்கிறாய், சரணோபகதானாம் சாஸ்வதி காமதேனு. உன்னை யார் சரணமடைகிறாளோ அவளுக்கு எல்லாருக்கும் நீ எப்படி இருக்க, நிச்சயமான காமதேனு மாதிரி இருக்கே அப்படிங்கிறார். காமதேனு காலையில நாம் எழுந்ததும் பூமி மேல காலை வைப்பதற்கு முன்னாடி பெருமாளை பிரார்த்திக்கிறோம். பூமி எப்பேற்பட்டது, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இவைகளெல்லாம் எடுத்த காலத்துல எம்பெருமானுடைய திருவடியும் பாதுகையினுடைய அடிவைப்பும் பட்டு ரொம்ப சுத்தமாக இருக்கு. தெரிஞ்சா அப்பேற்பட்ட சுத்தமான பூமியில நாம் காலடி வைக்கணும். அதனால பாதநியாசம் சமஸ்தமே, நான் அடி வைக்க போறேன், நடக்க போறேன், அதனால என்ன மன்னிச்சிடணும் அப்படின்னு பிரார்த்தித்து நாம் அடி வைக்கிறோம். சரிஞ்சா அதை மனசுல வச்சுட்டு இங்க பேசுறார். காமதேனு இருக்க, காமதேனு சஞ்சாரம் பண்ணாக்க, காமதேனு சஞ்சாரம் பண்ண இடங்களெல்லாம் சுத்தமாக இருக்கும். தேவலோகத்துல காமதேனு எங்கெங்க செல்லுகிறதோ செல்லும் இடங்களெல்லாம் அதனுடைய கால் தூசிப்படுகிறது. பசுவனுடைய கால் தூசிப்பட்ட இடங்கள்லாம் எப்போதும் பரிசு பவித்திரமானது. தெரிஞ்சா ரொம்ப க்ஷேமத்தை உண்டாக்கக்கூடியது. அதோடையும் காமதேனு எப்பேற்பட்டது, கேட்பதெல்லாம் கொடுக்கறது. எதாவது வேணும்னு கேட்கிறாளோ காமதேனுவே அது விரும்பியதெல்லாம் கொடுக்கும். கோமாதாவல் எவள், அதனால எல்லாரும் வணங்கப்படுகிறாள் அவள். ஆனால் அவள் கொடுக்கறது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டானாக்கே அதெல்லாம் நிலை இல்லாதது. ஆனா ஏன்னா அதை கொடுக்கிற பலங்கள்லாம் குறிப்பிட்ட காலம் வரையில தான் இருக்கும், அதெல்லாம் நாம் அனுபவிக்கலாம். ஆனால் பாதுகை கொடுக்கிற பலம் இருக்க மோட்சானந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது. காமதேனு சஞ்சரிச்சா எப்படியானால் அங்கங்க சுத்தமாறதும், அதே மாதிரி பாதுகா சஞ்சாரத்தினாலேயும் பூமி பாவனமாக ஆறுது, பரிசுத்தமாக ஆறுது. அது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா காமதேனு மாதிரி அதுவும் பலத்தை கொடுக்கறது. ஆனா அந்த பலம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டார். சாஸ்வதி காமதேனு, இது பாதுகையானது சாஸ்வதி நிச்சயமான காமதேனுவாக, காமதேனுவாகன்னு இருக்க காமத்தை சுரப்பவளாக என்ன கொடுக்கிறவளாக இருக்கிறாள் அர்த்தம். அப்படி சாஸ்வதி காமதேனுன்னு சொன்னார். அந்த காமதேனு கொடுக்கிற பலங்கள்லாம் எப்பேற்பட்டது, அந்த காமதேனு வசித்தார்களுக்கெல்லாம் பால் தயிர் மோர் நெய் எல்லாம் அவளால்தான் கிடைச்சது அவளுக்கு. தெரிஞ்சா சமயத்தில் வருகின்ற காலத்துல மற்ற காரியத்தையும் என்னென்ன ஒத்தாசை கேட்கிறாளோ அந்தந்த ஒத்தாசை எல்லாம் வசித்திருக்கு கொடுத்துருக்குதான். சண்டையில கூட ஒத்தாசை பண்ணிருக்குது. அது போல இந்த பாதுகா தேவி என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னா அதை மாத்திரம் கொடுப்பாங்கிறது இல்ல, நிலையானதை கொடுப்பா. மோட்சம்ங்கிறது இருக்க, மோட்சங்கிறது எம்பெருமானை தவிர, எம்பெருமானையினுடைய திருவடியை தவிர, திருவடியில இருந்திருக்கும்போதான பாதுகையை தவிர வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. ஆகினால நிலையான பலத்தை காமதேனுவால குடைக்க முடியாது. ஆனா இந்த பசு இது பாதுகா தேவி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, இவள் சாஸ்வதி காமதேனு, இவள் நிலையான வழிவள், அதனால் நிச்சயமான மோட்சத்தையே அளிக்கக்கூடியவள் இந்த காமதேனு ஆகிற பாதுகா தேவி. ஆக பாதுகா தேவியை நாம் ஆசிரியத்து மோட்சார்ந்த ஐஸ்வர்யத்தை பெற முடியும் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாதித்தபடி. சித்தநாதன் மகள் பவன தரளிதஸ்தே பாதுகே ரங்கபர்த்து விகரண சமயேஷு யாத்த விஸ்வபராகா விஷம விஷயவர்த்தும வியாகுலானாம் அஜஸ்ரம் வியபனயதி ஜனானாம் வாசனாரணுஜாலம். ஸ்லோகம் 378. பவன தரளிதா தே பாதுகே ரங்கபர்த்து விகரண சமயேஷு யாப்த விஸ்வஹ பராகஹ விஷம விஷய வர்த்தும வியாகுலானாம் அஜஸ்ரம் வியபனயதி ஜனானாம் வாசனாரணுஜாலம். பாதுகே ரங்கபர்த்து, ரங்கராஜாவினுடைய பாதுகையே நீ என்ன பண்ற, ரங்கநாதன அங்கங்க அழைச்சுட்டு போற. சரிஞ்சா விகரண சமயேஷு ரங்கநாதன் அழைச்சிருந்து ரங்கநாதன் அடிச்சு விளையாடும்படியாக பூமியில பல இடங்களுக்கெல்லாம் நீ அழைச்சுன்னு போற, பல பேரை காப்பாத்துறதுக்கெல்லாம். அப்படி அவர் அழைச்சுட்டு போற காலத்துல யாப்த விஸ்வபராகா உன்னுடைய பாதுகா தூளி இருக்க, அந்த பாதுகா தூளியானது என்ன பண்றது அப்படின்னு கேட்டவனாக்க யாப்த விஸ்வஹா உலகம் முழுக்கலும் பரவருது அப்படின்னார். எப்படி பரவருது அப்படின்னு கேட்டார். பவன தரளிதஸ்தே, தெரிஞ்சா நீ நடந்து போற இடத்துல பாப்ப காத்து அடிக்கிறது. காத்து அடிக்கிற காலத்துல உன்னால பூமியில இருந்து எழுப்பப்பட்ட தூசிகள் இருக்கோ இல்லையோ, என்ன உன் பாதுகா சம்பந்தமா பட்ட அந்த தூசிகள் எல்லாம் காத்து அடிக்கிறதுனால அது காத்துல போய் எல்லா இடத்துலயும் பழகிறது, அங்கங்க போய் உட்காரும். தெரிஞ்சா அப்படி உலகம் முழுக்கலும் இந்த பாதுகாத்துகளை படுவதனால என்ன பிரயோஜனம் கேட்டோனாக்க, உலகத்துல எல்லாரும் எப்படி கஷ்டப்பட்டிருந்துக்கா ஜனங்கள், விஷ்ணுபுராணம் சொல்லும், அநேக ஜன்மசாகஸ்ரீம் சம்சார பதவியும் பிரஜன்னு, மோகாது ஸ்ரமம் பிரயாதா அசௌ வாசனா ரேணு குண்டிதாம். உலகத்துல மக்கள் எல்லாம் வாசனா ரேணு குண்டிதகம், வாசனைன்னா பாப வாசனை, பாப வாசனையாகிற தூசி படிஞ்சிருக்கு எல்லாருக்கும். ஆகினால என்ன பண்றாவா அப்படின்னு கேட்டா, அநேக ஜென்ம சாகஸ்ரீம் சம்சார பதவியும் பிரஜன்னன், அநேக ஜென்மங்கள் எடுக்கிறான். அநேக ஜென்மம் சொல்லுச்சா அநேக ஜென்ம சாகஸ்ரீம் தான், ஆயிரக்கணக்கான ஜென்மம். எத்தனை ஆயிரக்கணக்கான ஜென்மம்? அநேக ஆயிரக்கணக்கான ஜென்மம். இப்படி பல்லாயிரக்கணக்கான ஜென்மத்தை, கோடிக்கணக்கான ஜென்மத்தை ஒவ்வொரு ஜீவனும் எடுக்கிறான். அப்படி ஜீவன் எடுத்து என்ன பண்றான்? சம்சார பதவியும் பிரஜன்னு இந்த சம்சாரத்துல உழல்கிறான். அப்படி இருக்கிற காலத்துல சம்சாரத்தில் இருக்குச்ச, சில பேருக்கு நல்ல புத்தி வருது, சில பேருக்கு கெட்ட புத்தியே வருது. மோகாது ஸ்ரமம் பிரயாதா, எது நல்லது கெட்டது என்கிற பகுத்தறிவு இல்லாமல் கெட்ட காரியங்கள் எல்லாம் செஞ்சு என்ன பண்றான்? மீண்டும் மீண்டும் சமத்தையே அடைஞ்சு கஷ்டப்பட்டு மறுபடியும் பிறக்கிறான், மறுபடியும் சாகிறான், மறுபடியும் பிறக்கிறான், மறுபடியும் சாகிறான். இப்படி இந்த பாப வாசனாகிற தூசியானது நம்ம மேல பட்டு ஜீவராசிகள் எல்லாம் இப்படி கஷ்டப்பட்டுருக்கு. உலகம் இப்படி இருக்கு. இப்படி இருக்கிற காலத்துல நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனாக்க, எல்லாருடைய பாப வாசனையாகிற தூசிய நீ போக்குற சரிஞ்சா. எப்போதும் லோகத்துல மேல மேல தூசி மேல படிச்சுட்டே இருந்தாக்க உடம்புல இன்னும் அழுக்கு ஜாஸ்தி ஆகும். அழுக்கு ஜாஸ்தி ஆச்சுன்னா வியாதியை கொடுக்கும் சரிஞ்சா. இப்படி தூசி மேல தூசி படிஞ்சா கெடுதலை தான் உண்டு பண்ணும். ஆனால் இந்த பாப வாசனையாகிற தூசி மேல பாதுகாத்து வழியாகிற தூசி பட்டதுனாக்க அப்ப என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னாக்க, இந்த உலகத்துல இருக்கமையான விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்கிற ஆசைய போய்க்கிடும். விஷம விஷய வர்த்தமம் வியாகுலானாம் அஜஸ்ரம். இந்த மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கா? விஷம விஷய வர்த்தமம் தெரிஞ்சா, விஷய போகத்தை விஷயம்னா நம்ம உலகத்துல இருக்கமையான அனுபவங்கள் எல்லாம் விஷயம்தான் தெரிஞ்சா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொன்னா ஆசைப்படுறா, ஒவ்வொன்னா அனுபவிக்கிறான். இது எப்படி இருக்கு? மேடு வெள்ளமானது. ஒருத்தருக்கு கிடைச்சாப்புற சுகம் இன்னொருத்தருக்கு கிடைக்காது, ஒருத்தர் கிடைச்சாலும் துக்கம் இன்னொருத்தருக்கு இருக்காது. ஆக சில பேர் ரொம்ப துக்கத்தை அனுபவிப்பா, சில பேர் ரொம்ப சுகத்தை அனுபவிப்பா. இப்படி மாற்றி மாற்றி கரண வருடானது இந்த விஷய போகம்ங்கிறது இந்த உலகத்துல. அப்பேற்பட்ட விஷம விஷய வருத்தம வியாகுலானாம் அதுல போய் கலங்கி தளர்ந்து போயிருக்க முடியாது இந்த மக்களுக்கெல்லாம் இந்த பாதுகாப்பு தூசி அவ மேல பட்ட உடனே என்ன பண்றது அப்படின்னு கேட்டார். எவனைது ஜனானாம் வாசனா வாசனா ரேணுஜாலம், பாப வாசனையினாலே மேல வந்து விழுகிற அந்த பாதுகாத்து வழியானது பாப வாசனை ஆகிற தூசி இருக்க அந்த தூசிய போக்கிடுறது எவனையதி. ஆக தூசி வேலை தூசிப்பட்டா அழுக்கு ஜாஸ்தியாகும் சொல்லுவா. ஆனா இந்த நம்ம மேல இருக்க முடியாத பாப வாசனையாகிற தூசி பேர்ல இந்த பாதுகா தேவியினுடைய தூசியானது பட்டுதுனாக்க அது என்ன பண்றது அப்படின்னு கேட்டவனாக்க, நம்முடைய ஆசையெல்லாம் போக்குறது. ஆசையை பார்க்கிறார், விஷயத்துல ஆசையே போக்குறது. விஷயத்துல ஆசை போனா என்ன ஆகும்? பரமாத்மனை யோரக்தகா விரக்தகா அபரமாத்மனின், எம்பெருமானை தவிர மற்ற விஷயங்கள்ல இருக்கமையான ஆசை போச்சுனாக்க அவனுக்கு அதுல வைராக்கியம் வந்து எம்பெருமானத்திலேயே ராகம் ஏற்படுறது. ஆக பரமனிடத்திலேயே எப்ப பக்தி உண்டாகி அவனே நினைச்சாலே யாகல் கடைசியில் அது அவனுக்கு முக்கிய கொடுக்கறது மோட்சத்தையே கொடுக்கறது. ஆக ஒவ்வொருவரும் மோட்சத்தை பெறுவதற்கு காரணமாக இந்த சம்சாரத்துல கஷ்டப்படுறவாளுக்கு எல்லாம் பாதுகா தேவி உன்னுடைய தூசியினால அவளுக்கு பழைய வாசனையை பத்த தூசிகள் எல்லாம் போக்கி நீ சேவத்தை உண்டு பண்ணுகிறாய் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் அனுபவித்தபடி. நிஷ்பிரத்யூகம் உபாசி சீமகி முகு நிசேஷ தோஷச்சிதா நித்யம் ரகுதுரந்தரஸ்ய நிகமஸ்தமார்ச்சிதே பாதுகே தத்தே மூர்த்தவிஹி ஆதிபத்மஜனிதா தத்தாதிருஷீ சந்ததிஹி யத்சஞ்சார பவித்ரித சிதிரஜ பங்கிம் சதுஷ்பஞ்சசைஹி. ஸ்லோகம் 379. நிஷ்பிரத்யூகம் உபாசிஷீமஹி முகுஹு நிஷேஷ தோஷச்சிதா நித்யம் ரகுதுரந்தரஸ்ய நிகமஸ்தமார்ச்சிதே பாதுகே தத்தே மூர்த்தவிஹி ஆதிபத்மஜனிதா தத்தாதிருஷீ சந்ததிஹி யத்சஞ்சார பவித்ரித சிதிரஜ பங்கிம் சதுர்பஞ்சகை. ரகு துரந்தரஸ்ய பாதுகே. ரகு துரந்தரம், ரகு துரந்தரன் ராமன் தெரிஞ்சா ராமனுடைய பாதுகேங்கிறார். ராமனாக அவதரித்தவனாரு ரங்கநாதன் தான். ஆகினால ரகு துரந்தரன் இங்கு ரங்கநாதனே. அந்த ரங்கநாதனுடைய பாதுகையே நீ எப்பேற்பட்டவள் தெரியுமோ? நிகமஸ்துவமார்ச்சிதே. தெரிஞ்சா வேத மந்திரங்கள் எல்லாம் ஒன்ன கொண்டாடுறது, ஒன்ன புகழறது. அல்லது பகவதால் பெரியவாள்லாம் என்ன பண்றா, அத்தியனம் பண்ணவாள்லாம் வேத மந்திரங்களை நிறைய சொல்லி சொல்லி பாதுகையை ஆராதிக்கிறார். ஆக அப்படி எல்லோராலையும் வேதங்களாலே கொண்டாடப்படக்கூடிய பெருமை உடையவள் பாதுகே நீ. மேலும் நீ எப்பேற்பட்டவள்? அந்த ரங்கநாதனுடைய பாதுகை அல்லவா நீ. ரங்கநாதன் எப்பேற்பட்டவன்? நிஷேக தோஷச்சிதா. நமக்கு இருக்க முடியாத எல்லா தோஷம் அவங்ககிட்ட சரணாதி பண்ணிட்டுமானாக்க நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் போகக்கூடியவன். எப்படி போகக்கூடியவன்? நிஷேகம், அந்த பாப வாசனையே இல்லாமல். பாப வாசனை சிறிது இருந்தாலும் கூட மோட்சத்துக்கு போக முடியாது. ஆக பாப வாசனையை உள்பட எல்லாத்தையுமே அவன் போக்குறான் ரங்கநாதன். அப்பேற்பட்ட ரங்கநாதனுடைய பாதுகை நீ என்றார். அல்லது நிஷேக தோஷச்சிதாங்கச்ச நிஷேக தோஷச்சிதவ் என்று ஒரு பாடம் கொள்வார்கள். அப்படி சொன்னாக்க எல்லாருடைய பாபத்தையும் நிஷேகமாக போக்கக்கூடியவள்ளாரு பாதுகாதேவி. பாதுகைங்கிறது திவ்யஜனம். ஆக பாதுகாதேவி இந்த ரெண்டு பாதுகளை ஏற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா மக்களுடைய பாவம் பண்ணவர்களுடைய எல்லா தோஷத்தையும் போக்கி அனுகிரகிக்கக்கூடியது. ஆகினால நான் உன்ன உபாசனை பண்றேன். எதுக்காக உபாசனை பண்றேன்? உன தியானம் பண்றேங்கிறார் சுவாமி தேசிகன். எதுக்கு தெரியுமோ? நிஷ்பலத்யூகம் உபாசிஷிமஹி முகு. மீண்டும் மீண்டும் உன தியானம் பண்ணிட்டே இருக்கேன். எதுக்கு அப்படின்னு கேட்டவனக்க நிஷ்பலத்யூகம், எந்த விதமா என்னுடைய காரியங்கள்ல எதுவுமே தடை இருக்கப்படாது. அப்படின்னா எந்த விதமான விக்கிரமும் வரப்படாது. எனக்கு விக்கிரம் வராமல் இருக்கிறதுக்காக நான் உன்ன தியானம் பண்றேன். அதாவது எனக்கு என்ன விக்கிரம்? எப்பொழுதும் எம்பெருமானை சேவிச்சிருக்கணும், அவனையே தியானம் பண்ணணும். அந்த பகவத் சேவைக்கு பிரதிபந்தகம் இல்லாமல் இருப்பதற்காக நான் என்ன பண்றேன்? உபாசிஷீமிஹி, உன்னை நான் உபாசனம் பண்ணுகிறேன். தெரிஞ்சா எப்படியானால் மோட்சத்துக்காக உபாசனத்தை வேதம் உபனிஷத்துகள் சொல்லுகின்றவோ அதை மாதிரி பகவானை பிரம்மத்தை உபாசனம் பண்ணுன்னு சொன்னது போக இப்போ நான் உன்ன உபாசனம் பண்றேன் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். ஏன்னா உன்னுடைய பெருமை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா உன் தூசிய தலையால தாங்கறதுங்கிறதுக்கு எத்தனை பேர் போட்டி போட்டுன்னு வராங்கிற. தத்தே மூர்த்தபிஹி ஆதிபத்மஜனிதா தத்தாதிருஷி சந்ததிஹி. ஒரு பெரிய சந்ததியே உன் தூசிய தாங்கறதுக்காக வருது. உன் தேசிய எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டாக்க எச்சஞ்சார பவித்ரித சிதிரஜ பங்கிம் சதுஷ்பஞ்சசைஹி. நீ பூலோகத்துல நடுக அங்கங்க ரங்கநாதனை அழைச்சிட்டு சஞ்சரிக்கிறதுனால பூமியெல்லாம் எப்படி ஆச்சு? பவித்ரிதமாச்சு, பரிசுத்தமாக ஆச்சு. அப்படி பரிசுத்தமான பூமியில நடக்கிற காலத்துல உன்னால எற்றப்பட்ட தூசிகள்லாம் இருக்க அது நிறைய எங்கும் பரவி இருக்கும். அப்படி பரவி இருக்க முடியாத பாதுகா தூசிய தலையால தாங்கணும்னு ஆர் ஆசைப்படுறா அப்படின்னு கேட்டா ஆதிபத்மஜனிதா. ஒரு வம்சமே ஆசைப்படுறதான். எந்த வம்சம்? எம்பெருமானுக்கு நாவிகபலத்திலேருந்து முதல்ல என்ன தோணிச்சு? ஒரு பத்மம் உண்டாயிருச்சு. அந்த பத்மத்துல நான்மகன் ஆவிர்வவிச்சான். அந்த நான்மகனுடைய சந்ததி இருக்க அவனுடைய நான்மகனுடைய சந்ததியானது ஆறு ருத்ரம், அவனுக்கு மேல சண்முகன், அப்புறம் அவனுக்கு கீழே, இப்படியாக அவனுடைய குடும்ப பரம்பரையே பெரிசா போயிட்டு இருக்கு. அந்த அதுகள்லாம் என்ன பண்றதுன்னு கேட்டாக்க இந்த பூமியிலேருந்து ஏற்றப்பட்டவனுடைய பாதுகா தூசியை தரிக்கணுங்கிறதுக்காக ஆசைப்பட்டு தவங்கிடந்து பிரம்மாநவன்னார். அவர் தவங்கிடந்து ஒரு தலையால ஒன் தூசியை தாங்கினா போறாது, பின்ன நான்கு தலையால தாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம் பிரம்மா. அதனால அது மாதிரி நிறைய தவஸ் பண்ணி எம்பெருமானுடைய நாபிகை கமலத்துல இவர் நான்கு தலையோட தோன்றினார். அதனால நான்முகன் சதுர்முகன் என்று சொல்லுகிறோம். அந்த நான்கு தலையாலும் உன்னுடைய தூசி தாங்கினான் அவன். சரி, இவர் தாங்கறத பார்த்துட்டு அவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணான்னா அவன் நிறைய தபஸ் பண்ணி நாலு தலையால போறாது, அஞ்சு தலையால தாங்கணும்னு நினைச்சானா ருத்ரம், அவருடைய குமாரம். ஆக அவன் அஞ்சு தலை எடுத்து ருத்ரம் உன்னுடைய பாதுகா தூசியை தாங்கினான். இது போறாதுன்னு அவருடைய பிள்ளை சண்முகன் இருக்கானே அவன் என்ன பண்ணா ஆறு தலை எடுத்து உன்னுடைய பூமியிலேருந்து எட்டி வரக்கூடியதான் உன்னுடைய பாதுகா தூசிய அவன் தாங்கினான். ரஜப்பங்கிம் சதுஷ்பஞ்சசைஹி, சதுகுனா நான்கு, பஞ்சனா அஞ்சு, சார்னா ஷட்டு ஆறு. ஆக நாலு தலை, அஞ்சு தலை, ஆறு தலை இப்படியாக எடுத்து அந்த பத்மத்திலேருந்து உண்டான சந்ததி இருக்கே, நான் முன்னு சந்ததி, அது உன்னுடைய தூசியை அப்படியே தாங்கிறது. அப்படி தாங்கி வந்து மகள் எல்லாருக்கும் கேமத்துக்கு எனக்கு சேமம் வரணும்னு ஆசைப்பட்டு உன் விஷயத்துல அப்படி இருந்துட்டு இருக்கா அவளெல்லாம். அது சுவாமி தேசிகன் ரகுர கட்டத்தில் சாதிப்பார், சதுர்முகேஸ்வரமுகை புத்திர பௌத்திர அதிசாலினேன் நமசீதா சமாயதாய ராமாய கிரகமேஜினேன். ராமன்கிற ஒரு கிரகஸ்தர் தெரிஞ்சுதா, அவர் சீதா சமயத்தர், சீதையோட கூடின கிரகஸ்தராயின ராமர் இருக்கார, அவருக்கு என்னுடைய நமஸ்காரம்னார். ஏன் அப்படின்னு கேட்டா அவர் பேர் பெற்றவர் சதுர்முகே ஸ்வரமுகை புத்திர பௌத்திர அதிசாலினே, பெரிய குடும்பி அவர் தெரிஞ்சா, புத்திரன் பௌத்திரன் தெரிஞ்சா, நான்முகனுடைய புத்திரன் நான்முகன், அவனுடைய புத்திரன் ஆறு ஸ்ரீ ஈஸ்வரன் ருத்ரன், அவனுடைய புத்திரன் சண்முகன், இப்படியாக பல பேரோட கூடியிருக்கும்படியான அந்த பெரிய குடும்பத்தையுடைய அந்த ராமனை நான் நமஸ்கரிக்கிறேங்கிறார். ஆகையினால அவருடைய முதல் பத்மத்தில் உண்டான நான்முகனுடைய சந்ததிகள் எல்லாம் பல தலைகளை எடுத்து அதால பாதுகாத்து வழியை தாங்க வேண்டும் என்பது ஆசைப்பட்டார்கள். ஆகவே பாதுகாத்து தேவியே, உன்னுடைய தூளியானது மிக மிக உயர்ந்தது, எல்லோருக்கும் சேமத்தை அளிக்க வல்லது என்று இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் அனுசந்தித்தபடி ரஜசா பரோ ரஜஸ்தது நகலு நலங்கேத பகவதோபி பதம் கிமுத ஹிருதயம் மதீயம் பவதி யதி நாம பாதுகேன ஸ்யாத். ஸ்லோகம் 380. ரஜசா பரோ ரஜஸ்தது நகலு நலங்கேத பகவதோபி பதம் கிமுத ஹிருதயம் மதீயம் பவதி யதி நாம பாதுகே நஸ்யாத். பகவதோபி பதம் பாதுகே, பாதுகா தேவிய, எம்பெருமானுடைய திருவடி இருக்க, அந்த திருவடியில தூசி ஒட்டுறதில்லை, சரிதா, தூசி ஒட்டுறதில்லை மாத்திரமில்ல, ரஜசங்கத்தோட ரஜோகுணமும் ஒட்டுறதில்லை. இப்படி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, நகலு நலங்கேத பகவதோபி பதம், நீ இருக்கிறதுனால எம்பெருமானுடைய திருவடியில எந்த விதமான தூசியும் ஒட்டுறதில்ல, நீ இல்லாத போனால் எம்பெருமானுடைய திருவடியிலையும் தூசி ஒட்டும், சரிதா. ஆனால் உன்பா திருவடி அப்பேற்பட்டது, நீ அப்படி பெருமாளுக்கு திருவடியில அடியில இருந்துட்டு தூசி ஒட்டாமல் பாதுகாக்கிறாய், அது பெருமாளுக்கு திருவடியின் கீழே இருக்கே, நீ எங்க, எனக்கு எப்படி இருக்க தெரியுமா? கிமுத ஹிருதயம் மதியம், நான் போன ஸ்லோகத்திலேயே உபாசிசீமின்னு சொன்னோம், உன்னை உபாசனம் பண்றேன், தியானம் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அதனால நீ, நான் அடிக்கடி உன்னையே தியானம் பண்ணுவதனால என்னுடைய ஹிருதயத்துல நீ இருக்க, என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கிறதுனாலையும் என்னுடைய ஹிருதயத்துல நீ இருக்கிறதுனால எங்கிட்டையும் அந்த ரஜோகுணம் ஒட்டுறதில்லை, சரிஞ்சா. அதாவது தேகினுடைய சரீரத்தில் என்ன அது பேர்பட்டது திரிகுணம், சரிஞ்சா, சத்தம் ரசு தமசு என்று முக்கோணம் உடையது பிரகிருதி, பிராகிருதமானது சரீரம், சரிஞ்சா, அதுல ரஜச ஒட்ட வச்சிருக்க, சரிஞ்சா, இல்லாட்டா எனக்கு சரீரமே இருக்காது. அதே சமயத்தில் என்னுடைய மனசுல ரஜச ஒட்ட வைக்காம இருக்கிருக்க, ரஜசு ஒட்டாம பாத்துட்டு இருக்கேன், நீ ரஜகுணம் இல்லாம பாத்துட்டு இருக்க, ரஜகுணம் இருந்தா என்ன பண்ணும், விஷயத்துல எல்லாம் ஆசை உண்டாகும். எனக்கு ஏன் விஷயத்துல ஆசை உண்டாகல, வைராக்கியம் உண்டாச்சு அப்படின்னா, நீ என்னுடைய மனசுல எப்போது இருந்துட்டு இருக்க அப்படினால எனக்கு விஷய வாசனையே வல்ல, விஷயத்துல ஆசையே இல்லை. ஆகையினால கிமுத ஹிருதயம் மதியம் பவதி யதி நாம பாதுகேன ஸ்யாத், என்னுடைய ஹிருதயத்துல பாதுகாதேவி நீ இல்லாத போனால் என்னுடைய ஹிருதயமானது தூசியற்றதாக ரஜோகுணமற்றதாக ஒரு நாளும் ஆகவே ஆகாது. அதே மாதிரி நகருநலங்கேத பகவதோபி பதம், எம்பெருமானுடைய திருடி இருக்க, அதுவும் நீ இல்லாத போனாக்க அது தூசி ஒட்டாததாக ஆகாது. ஆக எம்பெருமானுடைய திருவடியிலையும் தூசி ஒட்டாமனி பாத்துக்கிறேன், என்னுடைய மனசிலையும் தூசி ரஜசானது அதாவது ரஜோகுணமானது ஒட்டாமனி பாத்துக்கிறேன். ஆகினால பெருமாளையும் நீ எப்படி இது பொருளாளுக்கு ஒத்தாசை பண்றியோ அதே மாதிரி சிஷ்யனான என்னையும் நீ அனுகிரகிக்கிறாய். அதனால பாதுகாதேவி உன்னுடைய ஞானத்தினால